இலங்கையில் அனர்த்தம் தொடர்பான அனுபவங்களில் முதலாவது இடத்தை வகிப்பதே வறட்சியாகும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மை காலத்தில் பெரும்பாலான மக்களை தாக்கத்துக்குள்ளாக்கிய வறட்சி நிலையானதே 2001 ஏற்பட்ட வறட்சி நிலையாகும். தற்போதைய நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல கிராமங்களிலும் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து வறட்சி நிலவுவதாகவும் இதனால் அங்குள்ள மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உட்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இதுகுறித்த பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பிரதேசத்தில் உள்ள பல கிராமங்களுக்கு அண்மையில் செல்வதற்கான வாய்ப்பு கிட்டியது. அதன்போது அங்குள்ள மக்கள் வறட்சியினால் நீரின்றி பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வருவதனை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சரியான கஷ்டம், காந்தி நாட்டில் குடி தண்ணியே இல்லாம சரியான வறுமை படுறோம். பிரதேச சபையிலிருந்து ஒரு பூலி தண்ணி ஒரு குடும்பத்துக்கு தாராங்க, அது எங்களுக்கு பத்தாத தண்ணி. நிறைய பேருக்கு இந்த பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க, பிரியாப்பட்டவங்களுக்கு தண்ணி பத்தாது. குளிக்கிறதுக்கு நாங்க இங்க இருந்து மாமி கேம்படித்தவங்களுக்கு காலையில 8 மணிக்கு போன மாட்டா, அப்படியே 12 மணிக்கு வந்து சேரலாம். அப்படி கஷ்டம். இந்த பிரதேசத்தில் உள்ள பெரும்பாலானோர் விவசாயிகளாகவும் தோட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டு வருபவர்களாகவும் உள்ளனர். ஆனால் வறட்சி காரணமாக பல விவசாயிகள் தமது சொந்த கிராமத்தில் மேற்கொண்டு வந்த விவசாய நடவடிக்கைகளை கைவிட்டு ஏனைய பிரதேசங்களுக்கு சென்று வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். அவர்களுள் ஒருவரான தானா சொக்கலிங்கம் நிலமே 10 மணிக்கு பிறகு இருக்கலாம், சூடு அனுப்பிச்சேன்னா அப்படியே படிச்சு இதா போயிடும். வேர்க்காடு கூட இருக்கு, வீடு வாசலுக்கு இருக்கலாம். அளவுக்கு நிறுவனங்கள் வந்து கொடுத்த பயிர் செஞ்சு படிச்சு படிச்சு போயிருந்து வேற அதால ஒன்றும் செய்யலாமே. இந்த நிலை தொடர்பாக மண்முனை மேற்கு பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியத்தை தொடர்பு கொண்டு கேட்ட போது, காரணத்தினால் எங்களை பகுதி முழுதும் மறந்து போய்விட்டது. நாங்க பிரதேச சபையால இந்த 127 கிராமங்களுக்கு நாங்க நீர் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க ஒரு கிராமத்துக்கு 3 டேங்கி வைக்க தண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உங்க குளத்துல தண்ணி இல்லாத காரணத்தினால தான் அந்த குளத்துல இருந்துதான் 24 கிராமங்களுக்கு தண்ணி பிரிஞ்சு கொண்டிருக்கிறது. அது உச்சில இருக்கு, அதுல தண்ணி இல்லைன்னு சொன்னால் எல்லா கிராமங்களில் இருக்கிற கிணறுகளும் வட்டி போகும். தவிசாளரின் பதிலானது இவ்வாறு இருக்க, வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த மக்களுக்காக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது என மட்டக்களப்பு மாவட்ட உதவி அரசாங்க அதிபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது, வறட்சியினால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் தமக்கு கிடைக்கும் இடத்து அதற்குரிய நடவடிக்கையினை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார்.